மலை அரும்பே மெல்ல திரும்பு என்ன குறும்பு முல்லை அரும்பே மெல்ல திரும்பு என்ன குறும்பு நீதான் எந்தன் ராணி இனி நான் தான் உந்தன் ராஜா பாருகிலே நான் தானும் தன் ராஜா பா